உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாளாட்டும் தாயின் குரலோ. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. வாசம் மோசை இவைதானே எந்தன் உறவே, உலகில் நீண்ட இரவென்றால் எந்த இரவே. கண்ணே உன்னால் என்னை கண்டே, கண்ணை மூடி காதல் கொண்டே. பார்வை போனாலும் பாதை நீதானே, காதல் தவிர உன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. ஏழு வண்ணம் அறியாத ஏழை இவனோ, உள்ளம் திறந்து பேசாத ஊமை இவனோ. காதில் கேட்ட வேதம் நீயே, தெய்வம் தந்த தீபம் நீயே. கையில் நான் ஏந்தும் காதல் நீதானே, நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன். உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாளாட்டும் தாயின் குரலோ. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா.